ధ్రాతాపదిస్థితిపదం భరణం ప్రరోహః ఛాయాకరీష సరసాని ఫలాని చత్వం శాఖాఘతత్రిదశ బృందశకుంతకానాం కిం నామనాసి మహతాం నిగమద్రుమానాం. శ్రీ వరదరాజ పంచాశత్ 14వ పద్యం. బ్రహ్మేతి శంకర ఇతీంద్ర ఇతి స్వరాడితీంద్ర 12వ పద్యత్తుల வேதத்தினுடைய அனைத்து சப்தங்களுக்கும் அவைகளால் குறிப்பிடக்கூடிய அர்த்தமானது எம்பெருமான்தான். அந்த சப்தங்களுடைய அர்த்தம் எம்பெருமான்தான். அவன்தான் உண்மையான தாத்பரியம் சாதிச்சார் அவசான சீமாம்னு. 13வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய ஆக்ஞையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி தான் அவனுடைய ஆக்ஞை. பலன் கொடுப்பது எம்பெருமான்தான். எம்பெருமானுடைய ஆக்ஞை தான் பலத்தை கொடுக்கறதுன்னு சொன்னார். அதே ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமாக இருந்துருக்கு. இப்போ இந்த 14வது பத்தியத்தில் ஸ்ருதி அனாதி நித்தியம்னு சொன்னால் கூட அது சப்தராசி. சப்தராசியானது ஆசிரியத்தை விட்டு இருக்க முடியாது. அர்த்தமின்றி சப்தம் கிடையாது. அப்போ எம்பெருமான் தான் அந்த சப்தராசிக்கு அர்த்தமாக இருந்துட்டு அதுக்கு ஆசிரியமாகவும் இருக்கான்னு காண்பிக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமாக ஆஸ்திக மதங்கள்னு சொல்றோம். நியாய வைசேஷிக சாங்கிய யோக மீமாம்சா வேதாந்தம். இதுல வைசேஷிகனும் சாங்கியனும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. நியாய மதத்தில் ஈஸ்வரனை ஒத்துன்றிருக்கார், யோகத்தில் ஒத்துன்றிருக்கார். மீமாம்சகன் பிராச்சீனமா பார்த்தா அவனும் ஈஸ்வரனை ஒத்துக்கல, பிற்பாடு ஒத்துண்டா மாதிரி தெரியறது. வேதாந்தத்திலையும் பார்த்தோம்னா அத்வைதி பிரம்மத்தை ஒத்துக்கிறான், ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. பிரம்மன் வேறு, ஈஸ்வரன் வேறு. பிரம்மம் மேலே மாயை வந்து சேரச்சு ஈஸ்வரன் உண்டாரான்னு அவள் கல்பிக்கிறார். இப்போ இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தில் தான் பிரம்மம்னா என்னன்றத நமக்கு தெரியப்படுத்துகிறா. எத்யபி ஸ்ருதி தான் பிரமாணம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சாஸ்திர யூனித் பாத்னு சூத்திரங்களை காண்பிக்கிற. ஆனா அந்த ஸ்ருதி தானே இருக்காது, அதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும், அதுக்கு ஒருத்தர் போஷிக்கணும். அதுதான் எம்பெருமான். சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரங்களிடத்துல என்ன ஒரு அதுக்கு ஒரு ஜீனியஸ்னா நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். எப்படியெல்லாம் விஷதமா சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்லியிருக்கா. இல்லாட்டி நம்மளால இந்த சம்பிரதாயத்தை மற்ற இதர சம்பிரதாயங்கள்ல காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தர்க்க பலம் கொண்டு யாரையும் பிரமிக்க வச்சுடலாம். அதற்கு இடம் கொடுக்காம அழகா ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுட்டு போயிருக்கார் சுவாமி. இந்த 14வது பத்தியத்தில் சொல்ல போறார். ஸ்ருதிய பொதுவா கல்பக விருட்சமா சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு விருட்சம்னு இருந்தா அதுக்கு ஆசிரியம் வேணும், மண்ணு வேணும் கீழே அது வளர்றதுக்கு. வளர்ந்த அப்புறமும் அதுக்கு நித்தியம் போஷணம் பண்ணணும், அந்த விருட்சத்தை காப்பாற்றணும். ஏன்னா விருட்சத்துக்கு பொதுவாக ஆபத்துகள் வரும், அந்த விருட்சத்தை காப்பாற்றணும். அந்த விருட்சமானது பழங்கள்லாம் பறிக்கிறது, அதுலேருந்து இலைகள் கிளைகள்லாம் வரப்போகிறது. அந்த சில விருட்சங்களும் வீடுகளும் வரப்போகிறது. அந்த விருட்சமானது நிழல் கொடுக்கறது, பழங்கள்லாம் கொடுக்கறதுன்னு சொன்னோம். இப்போ வேதத்தை விருட்சமாக பாவிச்சுட்டோம்னா வேதம் தனியாக அந்தரத்தில் நிற்க முடியாது, அதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும். எம்பெருமான் தான் வரதனேன்னு சொல்ல போகிறார். கரீஷ, நீ வேதத்துக்கு ஆசிரியமாக இருக்க. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வேதத்தில் நிறைய கிளைகள் இருக்கு. ஷாக்கா நம்ம சொல்லிச்சு, எஜு ஷாக்கா சாம ஷாக்கான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஷாக்கானா ரெண்டு அர்த்தம், கிளைகள்னா பிரான்ச்சஸ், இன்னொன்று வேத பாகங்கள். ஒரு ஒரு வேத பாகத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள்னா ஒரு ஒரு தேவதைய பற்றி பேசுறது. அப்போ அந்த தேவர்கள்லாம் அந்த தேவதைய அல்லது தேவர்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஒரு ஒரு ஷாக்கையில் அதை அவலம்பிச்சு இருக்கக்கூடிய பறவைகள், சின்ன சின்ன பறவைகள் மாதிரி இருந்துருக்கா. அங்கேயே இருந்துட்டு அந்த வேதமே கொடுக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கேயே ஜீவிச்சுட்டு இருக்கா. அதாவது அவ அந்த ஷாக்கை ஆசிரியச்சிருக்கா. இப்படிப்பட்ட மரம், இந்த வேத மரத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதை காப்பவனாகவும் எம்பெருமான் இருக்கான், அதை ஸ்திரமா நிக்கிறதுக்கும் எம்பெருமான் துணையா இருக்கான், அது கொடுக்கக்கூடிய அதுக்கு போஷிக்கிறான். அதுக்கு மேல என்ன பண்றான்னு கேட்டா அந்த மரத்திலேருந்து வரக்கூடிய விழுதாவும் எம்பெருமானே இருக்கான். அதாவது இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையேத்துன்னு ஒரு வச்சனம் சொல்வார். வேதத்துக்கு பயம் இருக்கான். என்ன பயம்னு கேட்டா விபேத்யல்பஸ்ருதாது வேதா மாமயம் பிரதரிஷ்யதின்னு சொல்வார். கொஞ்சோண்டு வாசிச்சுட்டு வந்தால வேதத்துக்கு அர்த்தம் பண்ண முடியாது. எப்படி வேதத்துக்கு அர்த்தம் பண்ணணும்னு கேட்டால் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்ம ஏத்தனும். அப்போ இந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் வேதத்திலேருந்து தோன்றது, அதாவது விரக்ஷத்திலேருந்து தோன்றக்கூடிய விழுதுகள் மாதிரி இருந்துட்டு மறுபடியும் பூமிக்கு போய் அந்த விரக்ஷத்துக்கே பலம் சேர்க்கறதான். அதையும் பண்ணுறது எம்பெருமான் தான். ஏன்னா வியாசாதிகளை கொண்டு அவன் தான் அதை பிரவர்த்திப்பிக்கிறான். பழங்களாகவும் இருக்கான். கடைசியில் அந்த வேதமானது சொல்லக்கூடிய பழங்கள் அனைத்தும் எம்பெருமானேன்னு சொல்லி, இப்படி காம்ப்ரிஹென்சிவாக வேதத்துக்கும் எம்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம், வேதமானது எம்பெருமானுக்கு மூச்சு காட்டுன்னு சொல்லுவோம். உண்மையில் பார்த்தா எம்பெருமான் தான் வேதத்துக்கு மூச்சு காற்றாக இருக்கான், காற்றாக இருக்கான் இந்த பத்தியத்தை பார்த்தா. ஏன்னா மூச்சு தானே தரிக்கிறது. அந்த மாதிரி நீ என்னவா தான் இல்லைன்னு கேட்குற கேள்வி, இவ்வளவாகவும் இருந்துட்டு வரதனே நீ வேதத்துக்கு என்னதான் பண்ணல, என்ன உபகாரம் தான் பண்ணலன்னு காண்பிக்கிறார். கரீஷன்னு பதம் போட்டிருக்கார். கரீஷன்னு சொன்னா அத்திகிரி, அத்திகிரிநாதனே, அத்திகிரி பெருமானே. அசி, அசினா இருக்கின்றாய், துவம் அசி அப்படின்னு அர்த்தம். அதான் கிரியாபதம். அஸ் தாத்து, அசபூவின் தாத்து, மத்தியம புருஷ ஏகவச்சனம். நீ இருக்கிறாய்ன்றார். ஆனா நீ இருக்கான்னு சொல்ல, ந அசின்னு கேள்வி கேட்டுக்கிறார். ந அசினா நீ இல்லைன்னு அர்த்தமாகும். கிம் நாம நாசி, சேத்து வாஷா தான் அர்த்தம் புரியும். நீ என்னவாக தான் இல்லை அப்படிங்கிற கிம் நாம நாசி, இது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ எதுவாகத்தான் இல்லை அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கறேன்னு சொன்னா, அப்ப முதலேருந்து அன்வயத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஷாக்காகத திரிதச பிருந்த சகுந்தகானாம். ஷாக்கானா கிளை. வேதத்துல வேதமா எடுத்துட்டோம்னா வேத பாகங்களுக்கு ஷாக்கைன்னு பெயர். மரமா எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய கிளைகள். கத ஷாக்கா கதன்னு சொன்னா அந்த ஷாக்கை அடைந்த, அந்த ஷாக்கையை அவலம்பித்து இருக்கக்கூடிய திரிதஷ பிருந்த. திரிதஷன்னு சொன்னா தேவர்கள், பிருந்தன்னு சொன்னா கூட்டம். திரிதஷ பிருந்த சகுந்த காணான்னு போட்டுட்டார். சகுந்தனா பறவை. முன்னாடியே சொன்னார் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பித்தானின்னு ஆறாவது பத்தியத்தில் சொன்னார். சகுந்தத பதம் அங்க பிரயோகப்படுத்தினார். சகுந்த காணான்னு சொல்லிச்சே சகுந்த சகுந்தகான்னு போட்டுட்டார். இந்த கப்ரத்தியத்துக்கு அல்பார்த்தத்தை குறிக்கச்சே கப்ரத்தியம் உண்டு. வியாக்கியானத்தில் என்ன காண்பிக்கிறான்னு சொன்னா, க அதாவது பாலக பாலக, பாலகன்னு சொன்னா சிறுவன், பாலகன்னு சொன்னா இன்னும் பாலகன் அப்படின்னு சொல்லுவான், இன்னும் அந்த சிறுவனை காட்டிலும் சின்னவன் அர்த்தம். அது மாதிரி சகுந்தன்னு பதம் போடாம சகுந்தகான்னு போட்டுருந்தாராம். ஏன்னா அவ அந்த விரக்ஷத்தை கம்பேர் பண்ணச்சே ரொம்ப ஒரு டைனி பேர்ட்ஸ், அவெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பறவைகள். சகுந்தகானாம்னு சொல்லச்சே அந்த பறவைகளுடைய மகதாம் நிகமத்ருமானாம், அந்த பறவைகள் எல்லாம் உடைய மகதாம் நிகமத்ருமானாம், வேதங்களாகிய மரங்களுக்குன்னு போட்டுண்டார், பண்மையில போட்டுண்டார். ஏன்னா அவ்வளவு பெரிய விரக்ஷம், அதாவது விரக்ஷ கூட்டமா வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிகமன்னு சொன்னா வேதம், துருமான்னு சொன்னா மரங்கள், துருமானாம் ஷஷ்டி பகுவச்சனம். அப்படிப்பட்ட வேதங்களாகிய மரங்களுக்கு ஆபதி திராதா, ஆபத், ஆபத்துன்னு சொன்னா ஆபத்து, டேஞ்சர்னு சொல்றோம்னா ஆபதாம் அபகர்த்தாரம் சொல்றோம். ஆபதாம்னா அந்த ஆபத்துகளுக்கு, ஆபத்துகளை போக்கடிப்பவர் அப்படின்னு அர்த்தமாறுது. அப்படிப்பட்ட ஆபதின்னு சொல்லி சப்தமி பக்தி ஏக வச்சனம். ஆபத்தில் ஆபத்து நேருமாகில் திராதா, திராதான்னு சொன்னா ரக்ஷகன், காப்பவன் அர்த்தம். நீ திராதான் அர்த்தமாறுது. ஸ்திதி பதம் பரணம் பிரரோக சாயா சரசாணி பலானிச்ச. ஸ்திதி பதம், ஸ்திதினா வேரூண்டு இருத்தல், பதம்னா இருப்பிடம், ஒரு அபோடு. அப்ப வேரூண்டு இருப்பதற்கு இடமாகவும் இருக்கிறாய். பரணம், பரணம் பரிக்கிறதுனாலே இந்த பர்த்தா பாரியா இந்த அர்த்தங்கள்லாம் இல்லைன்னா வருது. போஷிக்கிறது, போஷிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது. பிரரோக, பிரரோகன்னு சொன்னா அதிலிருந்து கிளம்பக்கூடியது. மரத்திலிருந்து என்ன வளரும்னு கேட்டா நிறைய விஷயங்கள் வளர்ந்தாலும் இந்த விழுதுகளுக்கு பொதுவா தள்ளுகளுக்கு விழுதுகளுக்கு எல்லாம் பிரரோகன்னு சொல்ற வழக்கம் உண்டு. பிரகர்ஷன ரோகந்தி, அப்ப விழுதா இருக்க. சாயா, அந்த மரத்துக்கு வெயில் நிழலும் ஒரு சத்தம் கொடுக்கறது. அப்ப சாயாவும் இருக்க சரசானி பலானிச்ச ச ரசானி, ரசங்களோடு கூடிய பழங்களாகவும் நீயே இருக்கின்றாய். கிம் நாமநாசின்னு கேட்கிறார். வேற எதுவா தான் இல்லை, எல்லாமாவும் இருக்கின்றாயின்னு அழகான பத்தியம். அன்வயத்தை பார்த்தோம்னா, கரீஷ துவம் ஷாகாகத திரிதச பிருந்த சகுந்தகானாம் மகதாம் நிகமத்ருமானாம் ஆபதி திராதா ஸ்திதி பதம் பரணம் பிரரோகா சாயா சரசானி பலானிச்ச கிம் நாம நாசி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எல்லாமா இருக்குன்னு அர்த்தமா இருது. கரீஷ அத்திகிரி பெருமானே, துவம் நீ ஷாகாகத திரிதச பிருந்த சகுந்தகானாம், அந்த வேத பாகங்களாகிய கிளைகள், அந்த கிளைகளை அடைந்துள்ள அந்த தேவர் கூட்டம், அந்த கூட்டம்னு சொன்னா சின்ன சின்ன பறவைகள் ஆவலாம், பட்சிகள், அதாவது வேதத்தையே சார்ந்து இருக்காவா, அவ வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை ஹோமாதிகளை பண்ணச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஹவிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து இருக்காளாம். மகதாம் நிகமத்ருமானம், இப்படிப்பட்ட கிளைகள் பறவைகளை உடைய பெரிய பெரிய மரங்கள், அதாவது வேதமாகிய மரங்களுக்கு ஆபதி திராதா முக்கியமா அதை போட்டுண்டார். வேதாபஹார தெய்த்தியன் அங்க முதல்ல ஸ்தோத்திரத்துல பரதத்துவத்தை ஸ்தாபிக்கச்சு ஆளவந்த சாதிக்கிறார். வேதாபஹார, வேதத்தை அபகரிச்சும் போயிட்டா, அதனால பிரம்மாவுக்கு ஒரு தோஷம் வந்துடுது. அதுல நிவர்த்தி பண்ற பெருமான் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறதோ அப்ப திருப்பியும் என்ன பண்றாருன்னா வேதத்தை பிரம்மாவுக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்ப அப்படி அதுக்கு முதல்ல ப்ரொடெக்டரா இருந்துட்டு இருக்கார், ஒரு காப்பவனாக இருந்துட்டு இருக்கார். ஸ்திதி பதம், ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு பதத்தை கொடுக்கிறார். பரணம் பிரரோகா, போஷணையா இருக்கார். மறுபடியும் அந்த வேதத்திலிருந்தே வேதுகளை வர வச்சு, அதாவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களை வர வச்சு அந்த வேதத்துக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துறார். சாயா, நிழலாகவும் இருக்கார். சரசானி பலானிச்ச, அந்த வேதம் கொடுக்கக்கூடிய நிழல், ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் இருக்கு, பிராயச்சித்தம் இருக்கு, இத்தியாதிகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் பாவத்தை போக்கடிக்கிறதுக்காக இருக்கு, அதுவும் எம்பெருமானாவே இருந்துட்டு இருக்கான். சரசானி பலானிச்ச, சரசானி பலானின்னு சொல்லிச்சு, இது வந்து பிரதமா பக்தி பகுவச்சனம். இனிமையான பழங்களாகவும் நீயே இருக்கின்றாய். கிம் நாம நாசி, எதுவாகத்தான் இல்லைன்னு அர்த்தமாறுது. இதுதான் 14வது பத்தியத்துக்கு அர்த்தம் காண்பிக்கிறார். வேதத்துக்கு சகல விதமான ஒரு சப்போர்ட், ஒரு பரணத்தை ஹஸ்தீஷ கரீஷ நீயே காண்பிக்கின்றாயின்னு, நீயே கொடுக்கின்றான்னு ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார் 14வது பத்தியத்துல.